मालमा ऐसा लंगड़ी मालमा तेरी गली जिन्हें क्रैकी उठा सालमा रिकल कुत उठा गलगले पलचिन पल बलक मिटा मैंने लोकले लोकले முக்கசின் போருடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேருடா லங்கடி மாலுமா தெரிச்சு கலி ஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து ஊட்டா கலகலே பல்சின்னு பல பலக்குது மிட்டா மெல லோக்கலே மிட்டாமல் லோக்கலே.